உன்னை விட்டு கண்ணம் பட்டு எங்கு போனாய் என் கண்ணீரே என் கண்ணீரே வானம் விட்டு என்னை துட்டு நீயே வந்தாய் என் கண்ணீரே என் கண்ணீரே மழையாய் அன்று பிழையாய் இன்று நின்றாய் நின்றாய் பெண்ணே இசையாய் அன்று கசையாய் இன்று ஒன்றாய் கொன்றாய் பின்னே பெண்ணே இசையாய் என்று கசையாய்